சுதந்திரத்தை வாங்கி புட்டோம், அத வாங்கி சுக்கு நூறா உடச்சு புட்டோம். வெள்ளையன துரத்தி புட்டோம், அவங்க கூட வெக்கத்தையும் விரட்டி புட்டோம். காந்திஜியும் நேருஜியும் கஷ்டப்பட்டது சும்மா காதுல தான் போட்டு வச்சோம், என்ன ஆனது? சுதந்திரத்தை வாங்கி புட்டோம், அத வாங்கி சீரு திருத்த அவர் பேச்சை மறந்தோமே, மறந்தே தான் இருந்தோமே, நல்லவங்க நெஞ்சு வலிக்க. ஒரு காந்தி பிறந்தாரு, ஒரு புத்தர் இருந்தாரு, ஊருலக சீரு திருத்த அவர் பேச்சை மறந்தோமே, மறந்தே தான் இருந்தோமே, நல்லவங்க நெஞ்சு வலிக்க. சுதந்திரத்தை வாங்கி தந்து போய் சேர்ந்தாங்க, வாங்கி அதை நம்மவங்க கூறு போட்டாங்க. காதுல தான்